32வது நாளுக்கான தியானம். சரீரமாகிய ஆலயம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6:19-20 நம்மில் அநேக அளவுக்கு மீறி வேலைகளை செய்து மிகவும் சோர்ந்து களைப்படைந்து போகிறோம். ஒரேடியாக வேலை என்று அதிலேயே கவனமாக இருப்பதால் நம் சரீரத்தை குறித்து கவலையற்றவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களும் உணர்ச்சிகளுக்கும் உரிய சிந்தனைகளுக்கு உரிய காரியங்களும் நம் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நம் சரீரத்தை கவனமாக பராமரிக்க தவறும் போது நம் சரீரம் மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா சிந்தனை உணர்ச்சி ஆவிக்குரிய வகைகளிலும் நோய்வாய்ப்பட்டு போகிறோம். இந்நாட்களில் தொலைக்காட்சிகளில் நம் உடல்நிலையை குறித்த அநேக மருந்தகங்களையும் உடற்பயிற்சி கருவிகளையும் குறித்த விளம்பரங்களை காண்கிறோம். அந்த விளம்பரங்களை பார்த்து வாங்கி சரீரத்தின் தோல் சுட்டு கொண்டதுதான் மிச்சம். நாம் சற்று யோசித்து பார்ப்போம், நாம் எந்த அளவு நம்முடைய சரீரத்தை கவனமாக காத்துக்கொள்கிறோம் என்று. நாம் தேவையான அளவு தண்ணீரை குடிக்கிறோமா, அல்லது வேலை என்று தண்ணீர் குடிக்க கூட நேரமில்லை என்று கூறுகிறோமா? எத்தனையோ வியாதிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதே மருந்தாக இருக்கிறது. ஏன், உடல் பருமனை குறைக்கவும் கூட தண்ணீர் அதிகமாக உதவுகிறது. சாப்பிட வேண்டிய உணவுகளை நாம் சாப்பிடுகிறோமா, இல்லாவற்றால் ஏதோ வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு வயிற்றை நிரப்புகிறோமா? அநேகருடைய வேலை அமர்ந்தே செய்யும் வேலையாய் இருக்கும். வேலை முடிந்த பிறகு நாம் அரை மணி நேரமாவது நடக்கிறோமா? அது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாதது. தேவையான அளவு தூங்குகிறோமா? ஒரு நாளைக்கு 6 மணியிலிருந்து 7 மணி நேரம் தூங்க வேண்டும். ஆனால் வேலை என்று ஓய்வெடுக்காமல் தூக்கமில்லாமல் வேலை செய்து உடல் நலத்தை கெடுத்துக் கொள்வதனால் என்ன பயன்? அநேகர் சரியான நேரத்தில் உணவருந்த மாட்டார்கள். வேலை என்று பிஸியாக இருந்துவிட்டு நேரம் கெட்ட வேளையில் சாப்பிடுவார்கள். வயிற்றில் அல்சர் வந்த பிறகு மருந்து எடுத்து என்ன பயன்? சிலர் காலை வேளை எதையும் சாப்பிட மாட்டார்கள், ஆனால் இரவு வேளை உணவை விடலாம். ஆனால் காலை வேளை உணவு மிகவும் அவசியம். அது பிரேக்கிங் த ஃபாஸ்ட். என்பதனால்தான் அதற்கு பிரேக் ஃபாஸ்ட் என்று பெயர் வந்தது. சிலர் புகைப்பிடித்து அல்லது வேறு காரியங்களுக்கு தங்கள் சரீரங்களில் இடம் கொடுத்து அதை அசூசிப்படுத்துகிறார்கள். நமது சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருப்பதால் அவற்றை நாம் கண்டிப்பாக நிறுத்தியே ஆக வேண்டும். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இயேசு கிறிஸ்து நம் மாசில்லாத இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொண்டாரே. தமது குற்றமில்லாத இரத்தத்தை கிரயமாக செலுத்தி உங்களை மீட்டு கொண்டாரே. பின் ஏன் அப்படிப்பட்ட இந்த கெட்ட காரியங்களை பயன்படுத்த முடிகிறது? சாப்பிட வேண்டிய அளவு சாப்பிட்டு, தூங்க வேண்டிய அளவு தூங்கி, நடக்க வேண்டிய அளவு நடந்தால் நம் உடல் நலத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். அகஸ்டின் ஜெவக்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி கொஞ்சம் கூட அதிகமாக சாப்பிட மாட்டார்கள். என்னதான் ருசியாக இருக்கட்டும், அந்த அளவுதான். அந்த மாதிரி குறிப்பிட்ட அளவு மாத்திரம் சாப்பிட்டு தங்கள் உடல் நலத்தை காத்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களும் அப்படித்தான். அவர் சொல்வார், இன்னும் கர்த்தருக்கு என்று ஓடியாடி உழைக்க வேண்டாமா? இப்படி சாப்பிட்டு உடல் நலத்தை கெடுத்தால் பிறகு எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்று சொல்வார்கள். கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டுமா? உங்கள் மனநிலைமையும் சிந்தனைகளும் சரியாக வேலை செய்ய வேண்டாமா? உங்கள் உடல் நலத்தை பேணிக் கொள்ளுங்கள். நமது சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியால், ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயமாய் இருக்கிறபடியால், நாம் நம் சரீர பாண்டங்களை ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய நமது சரீரத்தினாலும் நமது ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நமது சரீரங்களை சரியானபடி காத்து அவருக்கென்று சாட்சியாக இன்னும் அநேக ஆண்டுகள் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் சரீரத்திற்கும் ஆவிக்கும் உரிமையாளரே, அவற்றை நாங்கள் காக்க வேண்டிய விதத்தில் காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் தங்கும் தேவாலயமாக எங்கள் சரீரம் இருப்பதால் அதை ஜாக்கிரதையாக வைத்து கொள்ள ஞானத்தை தாரும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உமக்கென்று வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.